குழந்தையை சாப்பிட்டு குழந்தைக்கு என்ன பண்ண போறதோ உடம்பு காணாது அப்படிங்கிறதுனால அவளுக்கு என்ன வந்துருக்கு, கோபம் தாங்கல, எதோதிக்கே கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோடனே பார்த்தான், ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டான். கிருஷ்ணஸ்ய கோப்பியா ருஜிரம் வீட்சிய கௌமாரஜாபலம் சிருண்ணஞ்சா கிளதன் மாது இதி ஜோசு சமாகதாக தானே அனுபவிச்சு இந்த கோபம் இன்னும் அதிகமா வளர்ந்து வளர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டவனா, யசோதையை பார்க்க வர ஆபரம், கண்ணனை பார்க்கற ஆசை எல்லாத்துக்கும், கண்ணனை பார்க்கணும்னு வர ஆசை வருது, கண்ணனை வந்து பாக்குறது அவனோட சீன்றது விளையாடுறது எல்லாம் பண்ணிட்டு ஏதோ கிட்ட வந்தாங்கன்னா உடனே ரிப்போர்ட் பண்றது, இதுதான் வேலை இருக்கிறவங்க என்ன பண்ணாதான் புதித சமயம் என்னடி இது மாம் கண்ணுடி முடிச்சு எடுத்து கட்டிருக்கேன் அது மாதிரி ஊதி விட்டு போயிடுது, நான் கறக்க போறேன் பாலே இல்லை மடியில இப்படி பண்றது ஓம்புள்ள அப்படின்னா ரோச சஞ்சாதா கௌசனாலும் மறைச்சேன்னா சிரிக்கலாம் நான் பார்த்து இப்படி பயமுறுத்துறது என்ன என்ன பரியாசம் பண்றது இப்படி திருடி தொலைக்கணும் அவன் உள்ள அப்படின்னு வந்து இவ கோபத்தோட இருக்கிற சமயத்துல வந்து ரிப்போர்ட் இன்னொருத்தர் வந்தா கண்ணல் இலட்டு அத்தோடு சீடை கார் எள்ளின் உண்டை களத்தில் இட்டு என் நகம் என்று நான் வைத்து போந்தேன் இவன் பூக்கு அவற்றை பெருத்தி போந்தான் பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி திறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான் உன் மகன் தன்னை அதோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. உன் புல்ற விஷயத்தை சிலத்தை சொல்ல எல்லாத்தையும் நாள் சொல்ல முடியாது. என்ன பண்ண இது இல்லையோ நேற்றுக்குதான் என்ன நல்ல அதிரசங்கள்லாம் பண்ணி வச்சு லட்டு பண்ணி வச்சு சீடை வெள்ளைச்சீடை இந்த உப்பு சீடை சீடை எல்லாம் பண்ணி வச்சு அப்புறம் எள்ளு உருண்டை எல்லாம் பண்ணி வச்சு எல்லாத்தையும் பண்ணி மூடி வச்சுக்கிட்டேன். அப்புறம் தெய்வத்துக்கு எதுவாக கணவன் இவருக்கு தெய்வத்துக்கு படைச்சுட்டு அப்புறம் சாப்பிடலாங்கிற எண்ணத்துல எல்லாம் பாத்திரம் வச்சுட்டு வாசல்ல போனேன்டி நான் என்ன போனேன் உள்ள நோண்டுட்டான் புரியுதா. உள்ள போய் என்ன பண்ணான், உரியை நோக்கி இதை எடுத்து சாப்பிட்டாது மாத்திரம் இல்ல பக்கத்தில் இருக்கிற வெண்ணையும் இது கட்டிப்பான் கோபம் இப்படி எல்லாம் பண்றாடா இன்னும் கோபம் சரிஞ்சா இன்னூத்தி வந்து அங்கேருந்து சொல்லில் அரிசி இப்படி இனங்காய் உன் பிள்ளை பிடிச்ச உனக்கு கோபம் போய் முடிஞ்சு பொத்துக்கு தெரியும் உனக்கு என்ன பண்ற வேலையை பார்த்தா நீ கவனிக்க மாட்டேங்கிற உன் பிள்ளைய சூழல் உடைய உன் பிள்ளைதானே இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வலையை கலற்றி கொண்டு கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கொரு தீக்கி அவ் வலை கொடுத்து நல்ல நான் அவர் பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே. இந்த பார் இந்த பிள்ளை உன் பக்கத்தில் நின்று பார் தாது மாதிரி என்ன பண்ணி தெரியுமா, நேற்று என் காலத்துக்கு வந்தது வந்த உடனே என் மகளை கூட்டுது, நீ வா கோபி வாரு கூட்டு கூட்டுனா அவர் சின்ன பாவம் சரி கண்ணன் கூப்பிடறான்னு விளையாடு கூப்பிடறான்னு போயிட்டு போன உடனே முதல் நாள் தான் கடைக்கு போய் நல்லா புதுசா வலை வாழ்க்கிருந்தேன் அழகா பேசமா நல்ல வலையெல்லாம் கூட்டியிருந்தேன். அந்த வலையை கிழக்கி எல்லாத்தையும் கிழக்கினான், கிழக்கிட்டு பாக்கச்சு பின்பக்கம் கொல்ல பக்கத்துல ஒத்தி நவப்பழமோ பழமோ கத்தினான், உடனே விழுந்தடிச்சு ஓடினான். அவகிட்ட இந்த வலையெல்லாம் கொடுத்தா அந்த நவப்பழத்தை வாங்கினா சாப்பிட்டு இருக்கான். நான் இங்கிருந்து ஓடி வந்து கேட்டாக்க சிரிக்கலாம் அடி அப்படின்னு சிரிக்கலாம், நான் என்ன பண்றது அப்படிங்கிறான். இப்படி பண்ண ஏண்டா பண்ணையான்னு கேட்கறாங்க. அவர் சொல்றா கண்ணன் நான் அல்ல என்ன நான் இல்ல என்னம்மா நீ வந்து இப்படி அவர் ரிப்போர்ட் பண்றா நீ கேட்கறிய அவளை பார்த்து கேட்கற அந்த கோபிய வந்து அங்கே புகார் சொல்ல வச்சுட்டிய நீ கையில வளைய கண்டையா அல்லது நான் உன் வீட்டுல பூத்தது நீ பார்த்தையா அல்லது உன் மகளை பேர் சொல்லி அழைச்சேங்கிறிய அழைச்சத நீ பார்த்தையா அல்லது வளைய பயம் வளையெல்லாம் கேட்டேங்கிறிய கேட்டச்சே நீ கண்டுபிடிச்சியா என்ன ஆக அப்ப பார்த்த போது பாத்துருந்தா அப்ப என்ன பிடிச்சி பேசியிருந்தா கண்ணா இருக்கும், இப்ப வந்து அம்மாட்ட கண்ணா அப்படின் இது மாதிரி ஏன் பேசிட்டு அப்படிங்கிறான் இவன் தைரியமா. இப்படி வந்து ஒருத்தர் ஒருத்தர் புகார் சொல்லதெல்லாம் கேட்ட உடனே அவளுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியா போச்சு. கோபம் தாங்க உடனே அவ பார்த்தா அத தவிர இவளை எப்படியும் ஒன்னு எப்படியும் விடமாட்டேன், வெளியே போட்டு போய் ஐயா போட்டு எனக்கு அவமானம் இருக்கு நான் உன்னை கட்டி போட போறேன். அவனை கட்டி போடுறது தீர்மானம் வந்துகிச்ச. என்ன முகப்பிரவருத்தம் நவநீத ஜோய, ஒரு வீட்டுல தெரியுனா பரவாயில்ல, ஒரு வீட்டுல ஒரு தடவை தெரியுனா பரவாயில்ல. சரிங்களா, எது எதை வீட்டுல வச்சிருக்காலும் முழுக்கணும் ஆறவரில் எப்படித்தான் சாப்பிடாம மயமா என்னமா தெரிவிக்கிறதோ தெரியல, இப்படி திருடுறாங்க. அது மாத்திரம் இல்லாம வசாங்கம் சிந்தம் அதோக காலே கண்ணுடைய கடந்து விட்டு பால் இல்லாம பண்ணிவிடுவான். சரி, இவனை கட்டுறதுன்னு கட்டுறது பார்த்தா அது வரும். இது பொத்தர் உரம் கிடக்குது, பொத்தர் உரலா இருந்தா ஒரு சௌரியம் கட்டுறதுக்கு, இப்படி கட்டுறதுக்கு போல உள்ள ஓட்டைகளை விட்டு அண்ணா நல்லா இருக கட்டிவிடுவான். சரிங்களா, அதுக்காக என்ன பண்ணா உழுகலே பொத்தலை குத்துலச்சுதான் ஆத்த புண்ணியே. அது ஏதோ ஜென்மாந்தத்துல சுகுரம் பண்ணிருக்கு, கண்ணனோட சேர்ந்து ஒரே கயத்துல பணிந்து இருக்கணுங்கிற ஒரு சுகுரத்தை பண்ணிருக்காப்பிருக்கு. அதை பார்த்து சந்தோஷம் சாமி குத்துரைச்சது ஆத்த புண்ணியங்கிறார். அது புண்ணியம் பண்ணிருக்கேன் சதாம். இவன் பேட்டவன் சதாம் பந்து, எல்லாருக்கும் பந்துயம், அப்பேற்பட்ட சர்வபந்துவா இருக்க முடியாது. அந்த கண்ணனை வந்து ஏகமாதா இப்படி பார்த்தா சரி, இந்த குரல்ல கட்டி போட வேண்டியதான் நியாயம் பண்ணிடுவோம் அப்படின்னா கண்ண கிருஷ்ணா பரிஸ்ரமம் கிருஷ்ண கிருபையா தீர்த்தவந்தனே அப்படிங்கிறார். சரிங்களா, இவ காய கயிறு காலையிறதும் நீண்ட கயிறா போயிருந்தும் சின்ன கயிறை முடிச்சு போட்டு கட்டுறதும், இது கட்டினா எவ்வளவு கட்டுறாலும் சுத்தி கட்டுற காலத்துல ரெண்டு வரை கடை குறைஞ்சிருக்கு. சரிங்களா, நாளைக்கு அவருக்கு கண்ணீர் தான் வணிக போறாங்க. சரிங்களா, இப்படி எங்களோ ரெண்டு இன்ச்சு குறைச்சலா இருக்கு, முடிய முடியல. என்ன பண்றது, இதை பார்த்து என்ன பண்ணான் கண்ணன், ஐயோ பாவம் அம்மா கஷ்டப்படுறாள் அப்படின்னு தானே சுருக்கின்றான் அந்த உடம்ப கட்டட்டு. எப்படின்னு கேட்டார், ராமாயணம் சம்மதமச்ச பூர்ணம் நெலீஷியோ ஜனன்யா சங்கோஜ சத்யா அவ்வளவுதான் கட்ட முடியல. சரிங்களா, இவனை கட்டுறதுக்காக எவ்வளவு காரியம் கொண்டு வந்தாலும் சம்மதமாச்சா போடணும், முடிச்சு போட்டு கட்டினாலும் கூட இவனை சுற்றி கட்ட முடியல, திண்டாடுற அப்படி இருக்கிற காலத்துல நெரீட்சிய நெருவென்ன தியா ஜனன்யா சளைச்சு பாட்டா. இவனை கட்டுறதுக்காக பண்ண முயற்சியில காய் எடுத்து முடிச்சு போட்டு கட்டி ஊட்டி பார்த்து சளைச்சு வெறுத்து வருகிறது, ஐயோ பாவம் நம்ம அம்மா இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சங்கோஜ கட்ட முடியா. என்ன பண்ணா சங்கோஜ சக்தியான தன்னை சுருக்கின்றான். எப்படி சுருக்கின்றான் அப்படின்னு கேட்டா, ஒரு இதை எடுத்து ரெண்டு மூணு சுத்தி விட்டுட்டாவில் கட்டிவிடலாம் அண்ணா, அதை மாதிரி விட்டுட்டாங்கிற ஆழ்வா சொல்ல போறேன். சரிங்களா, இப்படி அவருடைய சௌசீலியத்தையும் சோழபீச்சியும் காட்டக்கூடிய அழகான அவதாரம். சரிங்களா, இதை சேவிக்கணும் தான் ஆசைப்பட்டு இருக்காரு சுவாமி ஜெயிக்கணும். உலோகலத்தாதி பலம் தமத்தியன் சகாய பூதஸ்ய தனிய காரியே. உன்னை சுருக்கின்றானா சரி கட்டுவோம், இடுப்புல கட்டினா எங்க கட்டுறதுன்னு பார்த்தா ஒரு உரல் கிடைச்சது, அந்த உரல்ல கட்டினான். சரிங்களா, உரல்ல ஏன் கட்டினாவ அப்படின்னு கேட்டார், உலூகலாபி பவந்த மத்தியம் சகாய பூதஸ்ய ததீய காரியே. ஒரு திருடினான ஒருத்தனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்தா திருட்டுக்கு உடனே இருக்கிறவனையும் பிடிச்சி தண்டனை கொடுக்கற வழக்கம் உண்டா இல்லையா கட்டம். ஆகினால திருட்டுக்கு உடனே இருந்து இந்த உரல் அதை போட்டிருந்தாலும் சில ஏறி திருடினான் இல்லையா, திருட்டுக்கு உடனே இருந்தாலும் அந்த உரையிலையும் கட்டின, கண்ணனையும் கட்டினா அந்த உரையிலையும் கட்டினா ரெண்டும் ஒரே சத்துல அமைஞ்சு போச்சு அவளுக்கு. சரிங்களா, அப்படிங்கிறார் அது ருக்மிசேகாரன். அப்புறம் பந்தம் ததா பாவயதான் முகுந்தம் அயத்து நவிச்சேது நிகர்ம பந்தே தபஸ்வரி தத்கிருதீதி ராஜ்யா சௌரீடம அரண்ய கதாது தத்தோ. கண்ணன் கதையை பேசினா லாபம் நமக்கு இருக்கு சொல்ல தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அது சாய்கிறார் சுவாமி ஜெயிக்கன். பத்தன் ததா பாவயதாம் முகுந்தன் இப்படி உரல்ல சேர்த்து கட்டுண்ட இந்த எம்பெருமான கண்ணனை நாம் மனசுல தியானம் பண்ணாக்க நமக்கு என்ன அது அப்படின்னா, இந்த கர்மபந்தங்கள்லாம் விட்டு போடுது, கட்டினதை நினைச்சா கட்டி விடுறது நமக்கு, நம்ம கர்மபந்தம் கட்டி விடுறதுன்னா இது தப்புன்னா. ஏன் அப்படின்னு கேட்டார், தபஸ்வினி தக்கிருதினி ஜிராஜ்யா சௌரீடம் ஆரண்யகதாசுதஸ்தோ யதாக்ருதுஹு அஸ்மின் லோகே புருஷோ பவதி ததா இத பிரேச்ய பவதின்னு ஆரண்யகத்துல ஸ்ருதி, ஆரண்யக பாகத்துல வேதத்துல இருக்கு. சரிங்களா, அது என்ன சொல்றது, எப்படி இவன் எம்பெருமான தியானம் பண்றானோ அதே மாதிரி எம்பாவன எம்பெருமான அடையறான். ஆக எம்பெருமானை கற்றுண்டவனாக நாம் தியானம் பண்ணாக்க நாமும் அதே மாதிரி கற்றுண்டவனாக இங்கேயேதான் மந்தத்திலான இருந்துட்டு இருக்கணும். சரிதா, ஆனா இங்க என்ன நடக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது. இந்த எம்பெருமான இந்த தாமோதரனை தியானம் பண்ணா மோட்சம் கிடைக்கிறது. பார்த்தது அந்த நீதி, சரிஞ்சா சட்டம் போட்டுதே வேதம் அதுக்கு வெக்கமா போச்சு. அந்த வெக்கமா போறோம்னா என்ன பண்ணிச்சுன்னா அது காட்டு கோடி கொடுத்துட்டாங்க. சரிஞ்சா, இது எங்க இருக்கு இந்த நீதி, ஆரண்யத்துல இருக்கு. சரிஞ்சா, ஆரண்யம்னா அரண்யமும் ஆரண்யம், ஆரண்யம்னா காட்டு, காடு தெரிஞ்சா, அரண்யமேவோ ஆரண்யம் காடு தெரிஞ்சா, அது காட்டு. அந்த ஆரண்யத்துல இருக்கமே அந்த சிதிய அழகா வந்துச்சார் சுவாமி. இது என்ன பண்ணுச்சு, நமக்கு செல்வாக்கல்ல வேதத்துல சொன்னபடி நடக்கல, அதுக்கு நேர் விரோதமா அவன் பந்தத்துக்கு வர வேண்டியதுக்கு முக்தனாரம். ஆகினால நம்ம வைக்கப்பட்டிருந்தது என்ன பண்ணிச்சு, இந்த நீதியானது காட்டுக்கு ஓடி போயிட்டு இருந்தோம். ஆக ஆரண்யத்துல அது இருக்கு இந்த சுதி அப்படிங்கறது அதுக்கு அழகா வந்துச்சான். அதுதான் நம்ம மதுரை அடைச்ச அழகாக பாடினார். இதை மனசுல வச்சுக்கிட்டு கண்ணினுன்றிரு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னார். கண்ணி, இந்த தாம்பு எப்ப இருக்கிறதுனா கண்ணி அப்படின்னா அப்பப்போ கயிறு நெரிச்சுதான், ஆனா அப்பப்போ முடிச்சு போட்டு வச்சிருக்கு நிறைய. சரிஞ்சா, ஒரு முடிச்சு போட்டா ஒரு அரை இன்ச்சு குறையும், ஒரு நாலு முடிச்சு போட்டா ரெண்டு இன்ச்சு குறையும். இப்படி கயத்தை சின்னதாக்குறதுக்கு இவ்வளவு வழி. சரிஞ்சா, அப்படி அப்புறம் பல கயிறை ஒன்னா முடிச்சு போட்டாலும் இல்லையா, அந்த முடிச்சுதான். ஆக மொத்தம் கயிறு முடிச்சு மயமா இருக்கு. முடிச்சு மயமான கடலால அவ கட்டுறா கண்டன இல்லையா. கண்ணி இது உடுத்தும்படியா உடம்புல எப்படி சரலோக நாயகனான எம்பெருமானுக்கு உடுத்து பட்டுக்கிறாருன்னா கட்டணும். சரிஞ்சா, உளுத்தும்படியான இந்த கட்டி அது முடிச்சு வேற உறுத்துறது குத்துறது அதனால் அதுல போட்டு கட்டினாலாம். கண்ணி நுண் சிறுத்தாண்டினால் அப்படின்னா லேசா கட்டிவிட்டா கிணக்கு விட்டு விடுபட கட்டி ஓடி போடுவான். சரிஞ்சா, அதுக்காக நீ எரிக்க கட்டுறான். சரிஞ்சா, அது எரி உடம்புல என்ன அழுந்து முடியா கட்டி கட்டின உடனே அது இன்னும் மனசுக்கு ஆழ்வாருக்கு சகிக்கல. ஐயோ, இந்த முடிச்சுள்ள கயிறு அதை வர அழுத்தி கட்டி தொலைக்கிறான். என்ன கண்ணினும் சிறுத்தாம்பினால் சிறுத்தாம்புங்கிற ஏன்னு கேட்டா எந்த கயிறை எடுத்தாலும் ரெண்டு ரெண்டு வரைக்கும் குறைச்சலா இருக்கா, அதனால நிறைய முடிச்சு முடிச்சு போட்டு கட்டினாலும் முடியல. அதனால அந்த தாம்புனாலே கட்டுண்ட பண்ணிக்கிறான் அப்படிங்கிட்ட தாம்புனாலே கட்டப்பட்ட பிறான்னு சொல்லல, கட்டுண்ட பண்ணிய பிறான் அவளால கட்ட முடியல. அதனால இவரே சங்கோஷ சக்தியா தானே தன்னை குறைச்சுட்டு தன்னை கட்டும்படியா தானே பண்ணிட்டு அப்படின்னு அழுவா சாதிக்கிறார். கட்டுன்னா பண்ணிடுறான். ஆக இந்த தாமோதரன் பொருளை கட்டுண்டது இருக்க அது ஆழ்வாருக்கு மனசு உரிச்சிருக்கு. சிஷ்யர் இப்படி அவன் எம்பேற்பட்டவன் எம்பெருமான் அப்படின்னு கேட்டார். அத பெருமா கட்டுண்ண பண்ணிய பெருமா என்ன மாயன், மாயன்னா விசித்திரமான ஆச்சரியமான சக்தியை உடையவன் எம்பெருமான். சரிங்களா, இந்த கட்டுறது அவனுக்கு உசிதமா அப்படின்னார். அவர் நஞ்சியர் கவசத்தை சாதிச்சான். ராஜா எதிரிகளை கட்டி வைப்பதும் பும் ஸ்வம். சரிஞ்சா, ராஜா சத்துருகளை கட்டி வைக்கிறது கட்டினான்னா அவருடைய ஆண்மையை காட்டுறது இல்லையா, கட்டி வைப்பதும் பும் ஸ்வம். தன் மகிழ்ச்சியின் கையால் பூமாலையால் கட்டுண்டு கிடப்பதும் பும் ஸ்வம் தான் அப்படின்னா, தன் மனைவிட்டு பூமாலையால் அவர் கட்டினார் ராத்திரி. சரிஞ்சா, அப்படி இருக்கிறதும் இவனுடைய பும் ஸ்வம் தான் அப்படின்னா. அத மாதிரி பக்தா கட்டினா என்ன அவருக்கு சந்தோஷம் தான் எம்பெருமான். அதனால ஆசிரியர் கட்டினாக்க அது கஷ்டம் இல்லை கண்ணனுக்கு. அனாசிரியர் கட்டினாத்தான் தன்னை சேராத அபக்தா கட்டினால்தான் தெரிஞ்சா. அதனால இப்போ வேண்டாதவரை கட்டினா அது பிரபாவத்தை காட்டும். இப்போ வேண்டியவனை பக்தனை தான் இதை கட்டுறாங்க. சரிங்களா, அப்பேற்பட்ட அவன் என்ன பண்ணா தானே கட்டுப்படியாக ஆகின்றான். இப்படி சிஷ்யர் பாடினாரே ஒழிய சிஷ்யர் பாடல் கொஞ்சம் பாடினார், இவர் பாடினத்தோடு விட்டுட்டார். இவர் ஆச்சாரம் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டார். இந்த சரித்திரத்தை கேட்ட உடனே 6 மாசம் மோகிச்சே இருந்தார். சரிங்களா, அந்த முதல்ல ஆரம்பிக்கிட்ட உயர்வார உயரம் ஆரம்பித்தார். அப்போ எம்பெருமான் சர்வஸ்மாக பரம் என்று அவருடைய பரத்தெல்லாம் உபதேசித்தார். சரிங்களா, அடுத்தாப்புல வீடு மென்மற்றம் ஆரம்பித்து அவனுடைய வரத்துக்கு சொல்லி அவனை வந்து அவனிடத்துல பக்தி பண்ணு அவனை அட அப்படின்னு சாதித்தான். அவனோ பரன் உயர்ந்தவன் சொல்லிட்டு அவனிடத்துல பக்தி பண்ணி அவனை அடையன்னு சொன்னாக்க எங்கேயாவது மொடவன் வந்து கொம்புசேனுக்கு ஆசைப்பட்டா எங்கேயாவது கிடைக்குமா? இல்லையா, கிடைக்காது. ஏன்னா இவனோ மொடவன், அவன் எப்படி கட்ட முடியும்? பார்த்தார் ஆள்லாம் ஓஹோ அவன் பெரிய சர்வஸ்மாத் பரன், அதனால அவனை பக்தி பண்ணி அடைய முடியாதுன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். அவனுடைய சௌலபியம் அத்தாகையாது தெரிஞ்சா பரத்து மாத்திரம் இல்ல, அவனுக்கு சௌலபியமும் இருக்கு. அதனால உடனே ஆள் அண்ணன் பண்ண அடுத்தாப்புல சௌலபியத்தை பேச ஆரம்பித்தான். பத்துடைய அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பரவடிகள் மற்றொரு கடை வெண்ணை களவினில் உரையடையா துண்டு எத்திரம் எத்திரம் எத்திரம் உரையினோடு இணைந்திருந்து எங்கிய எளியே அப்படின்னா சரியா? ஆக அவனுடைய சௌலபியம் எத்தனை இது, அப்பேற்ற உயர்வனா இருந்தாலும் கூட நமக்கு நெருங்க முடிய கூடியவனவன், அதனால எளியவனவன். ஒண்ணுமில்ல, ஒரு ஆயுசிக்கு ஒரோட சேர்த்து கட்டுறவர்களும் நின்று இருந்தான். இதுவரெல்லாம் ஓடிட்டு இருந்தவன் என்ன எத்தனை நாயை நிற்கிறது, அது மாதிரி நின்று இருந்தானே அப்படின்னா. அதே சொல்கிறார், அதே அனுபவிக்கிற காலத்தை முழுதும் வெண்ணை அடைந்து தொட்டு உண்ணும் முகிழம் சிறுத்த அமரை கையும் அனுபவிக்கிறார். அப்படி எழுகொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும் தெரிஞ்சா அடிக்கிறது அடிக்கிறா கூசுறது பாதி எப்படி அடிக்கிறது கூசுற நிலை எழுகு நிலையும் வெண்தயில் கோய்ந்த செவ்வாயும் அழுகையும் சிவந்தவாய் அது வள்ள வளையறது தயிர் என்ன கொஞ்சம் கொஞ்சம் அந்த செவப்பும் ஒழுப்பும் தெரிஞ்சா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அதோட அலருது குழந்த அழுகையும் அஞ்சி நோக்கும் பயந்துன்னு பார்க்கறது அந்நோக்கும் அணிகுள் செஞ்சிருவாயின் அழிப்பதும் தொழுகையும் இவை கண்ட அசோதை ஐயோ நாமனால அப்படி கை கூப்பிடும் குழந்த தெரிஞ்சா இதை கண்ட அசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே என்ன சௌலபியம் அப்படியே மோட்சார்ந்ததுன்னா அனுபவிக்கிறாய் அசோதை அப்படிங்கிறார் சொல்லுகிறார்கள். ஆக எம்பெருமானுக்கு பரதத்தோட சௌலபியம் இருக்கிறது கண்ணன் இவ்வளவு அழகாக காட்டினா நீங்க அப்பேற்ற கண்ணன் வாயாதீத பிரஜலிதபதா ஞாபக சன்மதி தன்னு மிச்சா கோபகா சபதி நயனே மீளையன் விஸ்வகோப்தா வாயாது ஈஷத் பிரஜலிதபதா. அந்த சமயத்துல கட்ட வரைச்ச கண்ணன் யசோத வந்தோடன பயந்து எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டான். ஈஷத் பிரஜலிதபதா எல்லாருக்கும் வீடுகளில் பிடிக்க வந்தா ஓடுறவன் இப்ப அம்மா கிட்ட பிடிச்சு பக்கத்தாடி ஓடப்படாதா? ஓடல ஈஷத் பிரஜலிதபதா ஓடத்துக்கு முடியல மனசு வரல புரிஞ்சுதா? அம்மா என்ன பிடிக்க வரா, அதனால ஈஷத் பிரஜலிதபதா அப்படி சொல்லி தாவி குதிக்கிறான். ரெண்டடி நாலடி உலகதான் தாவி இங்கே அங்க தாவரா மாட்டேங்க இங்க உள்ள வரான் இங்க தாவரா இப்படியே தாவி குதிச்சு இருக்காங்க. இல்லையா என்ன இந்த குழந்தைகள் தப்பு பண்ணிட்டா அம்மா காரியங்களுக்கு தெரியும் இருந்து பார்த்தாக்க குதிக்கும் அது அப்படி இப்படி நான் இல்லையுங்க சொல்லதெல்லாம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு ஒரு சபாபம் இருக்கும். ஈஷத் பிரஜலிதபதா ஞாபகம் அது இஷ்டன்னு ஓடவும் இல்ல போகவும் இல்ல அப்படி இருந்துருக்காங்க. பயத்தால ஓடணுமோ இல்லையா, பயத்தால ஓடவும் இல்ல நிற்கலாமோ இல்லையா நிற்கவும் இல்ல. அப்பே ஒரு நிலை அது அவன் அனுபவிச்சாதான் அந்த அழகை அனுபவிக்க முடியும். ஓடவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தை நிலையை பார்க்கணும். அதை பார்த்து தயங்கி நிற்கிறான். அதை பார்த்த உடனே தயங்கி நிற்கிறா யசோத தெரிஞ்சா எப்படின்னு கேட்டா தகப்பனார் கோச்சுட்டா குழந்தைய தெரிஞ்சா அந்த குழந்தை அம்மா கிட்ட ஓடி போய் அப்பா சொல்ற அம்மா அப்படின்னு போய் சொல்லும். உடனே அம்மாக்காரி என்ன பண்ணுவா, ஐயோ பாவம் குழந்தை என்ன பண்றது சீத சொன்னாலும் நகைச்சின் ஆபராஜி. அதனால யாரும் தப்பு இல்லாம இருக்கா, ஏதோ குழந்தையா பக்கத்துல ஏதோ சொல்லி பாருங்க ஏதோ சொல்லி கொடுத்தாக்கே இதுக்காக போய் ஒரே இடையே குழந்தைய போய் முத்து முத்து அடிப்பாளா அப்படின்னு சிவாஜி கொடுத்துருவா அம்மாக்காய் தெரிஞ்சா. ஆக அப்பா அடி கோவிச்சுட்டா அம்மா கிட்ட போய் சரணாஜி பண்ணிடலாம் புரிஞ்சா தப்பு சொல்றோம் குழந்தை தெரிஞ்சா. அதே ஆழ்வாள சாய்கிட்ட அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்கில்லேன் பாவியேனுக்கு இங்கே போதராயே அப்படின்பா யசோத. இதே வீடு வீடு போய் திருடி தொலைச்சிட்டு வரையடா வாழ்லாம் வந்து புகார புகார சொல்றதை பார்த்தா எனக்கு அவமானமா இருக்கு மானம் போடுறதா எனக்கு, அதனால இப்படி எல்லாம் பண்ணேன் நான் என்ன பாவம் பண்ணேனோ தெரியல என்ன படைச்சாரெல்லாம் மேல இது சொல்ல முடியாத எனக்கு நான் கேட்க முடியாத நிலைமை எனக்கு ஏற்பட்டுருச்சு. பாவி எனக்கு இங்கே போதராயே அட வந்துடுறா அது உள்ள இங்கே இருடா இங்கேயும் போகாதரா அப்படிங்கிற அவன். அதனால இப்போ அப்பா கோபிச்சா அம்மா சரணாகி அம்மாட்ட வந்துடலாம், அம்மாவே ஓட்டிருந்தா இப்போ இப்ப என்ன பண்றது இருக்கு அப்படின்னா. அதனால ஞாபக ஓட முடியல, நிற்கவும் முடியல, தவிச்சிருந்துட்டேன். ஏன்னா ஓடிடுவான் இவன், இந்த சாதாரண குழந்தையா ஓடி போடும். மிச்சா கோபஹா தெரிஞ்சா, இவன் கோபன் மிச்சா கோபஹா தெரிஞ்சா. அந்த பேருக்கு தான் இடையனா வந்து சேர்ந்தான வழியா, சத்திரிய வம்சத்துல அவதரிச்சோம் இல்லையா, சத்திரிய வம்சத்துல அவதரிச்சு இப்ப இடையனா வேஷம் போட்டுருக்கான். தபதினயனே மீளையன் விஷகோத்தா, குடிக்க வரைச்ச இரு கையால தன் மூஞ்சி இழுக்க முடிவுட்டான் தெரிஞ்சா. இந்த நெருப்பு கோழி என்ன பண்ண தெரியுமோ, பாலவனங்கள்ல குடிக்க வந்தானா ஓடும், ஓடி போய் எங்க பொந்து இருந்தா அதுக்கு இவ்வளவு நாளும் கழுத்து பழுத்த கொண்டு அது பொந்துக்குள்ள விட்டுடும். பொந்துக்குள்ள கழுத்து விட்டுட்டாக்க அது என்ன நினைக்க தெரியுமா, உலகமே இதுக்கு மறைஞ்சு போச்சு இல்லையா, உலகமே அசைச்சு போச்சு, நம்ம யாருமே பிடிக்க மாட்டான்னு நினைச்சுடுவோம், சுலபமாக பிடிச்சிடுவோம். அதே மாதிரி குழந்தைகளை நான் பிடிக்க போனா அது தப்பு பண்ணச்சே, உடனே என்ன பண்ணுன்னா அதுக்கு ஓட முடியாது, நல்லவும் முடியாது, திருடாதுன்னு எப்படியே கண்ணை ரெண்டு எப்படி இருக்க மூடிடுறோம். நான் மூடினாங்க உலகமா அசைச்சு போச்சுன்னு இருக்கும், தனக்கு எப்படி தெரியலையோ அதே மாதிரி நம்ம அம்மாவுக்கும் நாம இருக்கிறது தெரியாது அப்படின்னு நடத்தோம் அப்படின்னு அண்ணா உண்டு. அதனால சவஜனே மீளையன் விஷகோப்தா, அதனால உடனே கண்ணை முடிஞ்சுடுது, அம்மா பிடிச்சி கட்டுறதுக்கு கண்ணை முடிஞ்சு சுலபமா போச்சு அவளுக்கு தெரிஞ்சா. அப்படி இருக்கணும் ஆர்வன் விஷகோப்தா, நம்ம எல்லாரையும் காப்பாத்துறோம். அப்ப எல்லாரையும் காப்பாத்துற அவன் என்ன கண்ணை முடிந்து சாதாரண குழந்தை மாதிரி இருந்துட்டு ஏதோ கிட்ட ஆட்டு இப்படி கட்டுண்டானே அப்பேற்பட்ட இது அந்த காட்சியானது எனக்கு நீ இடவு சாதிக்கணும். இந்த அவை போது எல்லா சோதனையும் வச்சுக்கலாம் தெரிஞ்சா, இந்த கதையை செய்வதற்கும் சுவாமி ஜெயிச்சு ஆசைப்படுறான். ஆக இப்ப ஏற்பட்ட கண்ணன் எம்பெருமானுடைய சௌலபிய லீலைகளை நாம் கேட்க கேட்க நம் மனசு அப்படியே அது இதயத்தை உருக்கின்ற அப்படின்னால அந்த கண்ணனுடைய அனுபவங்கிறது மிக சந்த அனுபவம். அது சுவாமி தேசியம் தான் அடிக்கடி அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த கோபால விஷயத்தில் இதை மாதிரி வர்ணிக்கிறார். நாராயணம் மதுராபாகியம் அனன்ய போஜ்யமீரே வசுதேவ வதூஸ்தனம் தயந்தது கிமபி பிரம்ம கிஷோரபாவ திருஷ்யம் பிரஜயோஷி வசாங்க வேதனீயம் மதுராபாக்யம் அனன்ய போஜ்யமீரே வசுதேவ வதூஸ்தனம் தயந்தது கிமபி பிரம்ம கிஷோரபாவ திருஷ்யம். கோபால விஷயத்தில் இது ஆறாவது ஸ்லோகம். இங்க தேசிகன் கண்ணனுடைய லீலைகளெல்லாம் நேர அனுபவிக்கணும் ஆசைப்பட்டு இந்த கோபாலன் பெரிய ஸ்லோகத்தை பண்ணியாச்சு. எவ்வளவோ பிரார்த்திச்சு, நாலு அஞ்சு ஸ்லோகத்தால் பிரார்த்திச்சோம் பெருமாள் நவநீத கிருஷ்ணனுடைய லீலை எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாச்சு. கேட்டும் பெருமாள் சேவை சாதிகளை போட்டிருக்கு. அதனால மறுபடியும் கண்ணனை கொஞ்சம் மனசுல இதோட கூட சரி கண்ணால தான் பார்க்க முடியல, தோற்றமாக பண்ணுவோம் அப்படிங்கிற திருவுள்ளத்தில் சாதிக்கிறார். அனன்ய போக்யம் ஈடே, ஈடேன்னா சோத்திரம் பண்றேன் துதிக்கிறேன்னு அர்த்தம். வாயாலையாவது சோத்திரம் பண்ணுவோம், நேர பிரத்யட்சமாக கண்ணனை அனுபவிக்க முடியல, நாம் கேட்டதை அவர் கொடுக்கல, அதனால வாயாலையாவது சோத்திரம் பண்ணி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் அடையலாம் அப்படிங்கிற திருவுள்ளத்தில் இந்த ஸ்லோகத்தில் ஈடேன்னு சாதித்தார். கண்ணன் கோணுதானம் பண்ணும்பொழுது கோபியர்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு உள்ள முத்தியாமல் எல்லாரையும் விட்டு விட்டு எல்லாம் வந்து காட்டு கோடி வந்துட்டா அப்படிங்கிற கதையை பாகவதத்தில் கேட்டிருக்கோம். அப்படி கேட்டபோது கண்ணன்லாம் பேசிட்டே இருந்தான், வேணுகானம் பண்ணிட்டே இருந்தான், எல்லாரும் கூட்டம் வந்து சேர்ந்தா திடீர்னு வேணுகாலத்தை நடிச்சுனா எங்கேயோ போனா திடீர் மறைஞ்சே போட்டோம், எங்க போனா எப்படி போனான்னு அவ்வளவு பேர் மாற வேலையும் கண்டுபிடிக்க முடியல. அத்தனை கூட்டத்தில் அவன் எப்படி மறைஞ்சான்னு கண்டுபிடிக்க முடியல. போன உடனே எல்லாம் தவிச்சான், தவிச்சா அந்த ரிஷிகே பகவதி சரசை ரஜாங்கனாகாம் அதத்தியன் தம் அஜட்சானாகாம் கரிஞ்சைவல்பதம். திடீர்னு மறைஞ்ச உடனே அந்தரிசிக்கவே பகவதிங்கிறார், திடீர்னு மறைஞ்சுட்டார், வரைஞ்ச உடனே அங்க இருக்கிற அத்தனை பேரும் வயஸ்திரிகள் அத்தனை பேரும் கோபியர்கள் அத்தனை பேரும் எப்படி நர்த்தம் அஜக்ஷானாம் அங்க தேடி பார்த்தா இங்க தேடி பார்த்தா இங்க இருக்கணும்னு பார்த்தா ஒரு இடத்துலயும் கண்ணம் கிடைக்கல. ஒரு மருத்துவ நிலையில் இருக்கணும்னு மருத்துவ நிலை பார்த்தா ஒரு இடத்துலயும் கிடைக்கல. அஜக்ஷானாகாம் என்ன பண்ணாலும் அதத்தியம்னு தவிச்சு போட்டாரு. தவிச்சு போயிட்டு எல்லாம் என்ன பண்றா அகரா அகரா எப்படி அகரா சொன்ன ருதுகு சொஸ்வரம்ராஜன் அதுதான். மனுஷால காணும்னு அழுதாக்க அந்த அழுகு மனுஷாத்தான் இருக்கும் வருஷத்தினால. அத மாதிரி உள்ள அழுக வாழ்வு அவருக்கு அழுக எப்படி இருந்தார் ருதுகு சுஸ்வரம்ராஜன் ரொம்ப சொரத்தோட அப்ப சொரத்தோட அதுதான் சொல்லிக்கலாம். அப்படி சொல்ல சுதாச்சாரியா சுஸ்வரம் ராஜன் எப்படியான கச்சேரி கேட்டு ஒரு பாட்டை அனுசரி போனப்ப அத மாதிரி அழகாக பாடினான். ஆக கண்ணனுடைய கிருஷ்ணருக்கு கல்யாண குணங்கள்லாம் சொல்லி அழகாக பாடிட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தாலாம் கண்ண விஷயத்தில். அசத்தியம் நிதம் அஜக்ஷானாக எப்படின்னார் கரிண்யூபம் காட்டுல யானைகள் நிறைய இருக்கும். அதுல ஒரு யானை கஜேந்திரனா இருக்கும். அது ஆண் யானைகளுக்குள்ள நல்ல வயசான மூத்த யானை. அந்த மூத்த யானை தான் இந்த மற்ற யானைகளுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருந்திருக்கும். அதுவும் யானை குட்டிகள்லாம் தண்ணி குடிக்க இன்னும் குடிக்க போறதா இருந்தா அந்த யானை கூடவே போகும் கூடவே வரும். இதோட நேர நானே அனுபவிச்சேன். மைசூருக்கு போற காலத்தில் சத்தியமங்கலத்திலேருந்து இந்த குறுக்கோயில காமராஜ நகர் வழியா போற மாதிரி அந்த வழியில போறச்ச காட்டுல பஸ்ல போயிட்டே இருக்கிட்ட ஒரு 20-25 குட்டி யானை குட்டி ஒரு கஜேந்திரம் பெருசா வசந்த அல்ல குடிக்க நூல தந்தம் அது ஒண்ணு இருந்தது. இந்த டிரைவர் என்ன பண்ணா ஹார்ன் பண்ணா அது திரும்பியே பார்க்கல. மறுபடியும் நெரிச்சுக்கிட்டு ஹார்ன் பண்ணா என்ன பண்றதுன்னு அவனுக்கு வேடிக்கை பண்ணா அவ்வளவுதான் திரும்பி பார்த்துக்கு உரு உரு உரு உருன்னு பசங்க வந்து ஓடி வரா இருந்தது. அவ்வளவுதான் இந்த சூடு எடுத்தான் வேகமா போயிட்டான். ஆக அந்த யானை குட்டிகளை ஒரு 20-30 குட்டிகளை அது தண்ணி குடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அத்தனைக்கும் பாதுகாப்பாக அந்த கஜேந்திரன் வந்துருக்கு. ஆக அதே மாதிரி அந்த கஜேந்திரனை ஆசிச்சு பெண் யானைகள் எவ்வளவு இருக்கும் அந்த பெண் யானைகள்லாம் கஜேந்திரனை காணாமல் போனாக்க எப்படி வருந்துமோ எப்படி கஷ்டப்படுமோ எப்படி தவிக்குமோ அதுபோல கஜேந்திரன் போன்ற கண்ணனை பார்க்காத உடனே காணல்ல உடனே எல்லாரும் அவ்வளவு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலாம் இந்த கோபஸ்திரிகள்லாம் அப்போ அப்போது அந்த தகுணானே வதாயஞ்சகாங்கிற சுகாச்சார் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையே பாடி பாடி பாடி ரொம்ப ஆசைப்பட்டான். ஆழ்வாரும் கூட எம்பெருமானுடைய பிரிவை பொறுக்க மாட்டாமல் யானும் இந்திரான் இங்கே ஏற்றினேன் யான் உய்வான் தான் வேண்டி அவன் குணங்களை சொல்லி என்ன ஆசாதாரணம் பெற்றாராம் என்கிறார் வைக்காமத்தில். அதாவது யானும் எந்திரானியே ஏற்றினேன் பெருமாள் கௌசாயத்தார் ஆழ்வாருக்கு பரஞ்ஞான பரபக்தி பரஞ்ஞான திசை பரஞ்ஞான திசையில பக்தியில பெருமாள் வந்து சேவசாதிப்பார். சேவசாதிச்சுட்டு உடனே மறைஞ்சிடுவார். மறைஞ்ச ஒருபாடு மறுபடியும் தவிப்பார். அது தொடர்ந்து பக்தி தொடர்ந்ததுனாக்கே அதுக்கப்புறம் சேவசாதிப்பார். அப்புறம் கடைசியில பரம பக்தி நிறைய வரும். அப்ப எப்போதுமே சேவசாதிச்சுருப்பார். முதல்ல இப்படி மறையிற காலத்துல ஆழ்வாருக்கு பெருமாள் சேவசாதிச்சார். மறுபடியும் மறைஞ்சிட்டார். அப்ப சாதிக்கிறார் யானும் எந்திரான் இயற்றினேன் வேற வழி இல்ல. எந்திரமான நேரம் கண்டோம் அப்படி பார்க்க முடியல. சிறு சோகமாவது ஒண்ணுமே வேற வழி ஏன் சோகம் பண்றோம் அப்படின்னாக்க நம்முடைய ஆத்மா ஜெயிக்கணுமே அவன் இல்லாமல் நம்ம ஆத்மா ஜெயிக்க மாட்டேங்கிறது. அதனால ஏற்றினேன் யான் உய்ய அப்படிங்கிறார். தான் வேண்டியது தான் உய்வதற்காக சோதனம் பண்ணியாவது இவருக்கா நம்ம ஆத்மதாரணம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஆழ்வாக சோதனம் பண்ணாராம். அதே மாதிரி சுவாமி தேசியனும் எம்பெருமான செய்வதுன்னு ஆசைப்பட்டார். நேர வேலை அதனால வேற வழி இல்லை. அதனால வீடு சரி சோதனம் பண்ணியாவது நம்முடைய ஆத்மாவை தாரணம் பண்ணிப்போம் ஒரு விசா கொடுப்போம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம் சோதனம் பண்றார். விரஜயோ வந்த வேதனீயம் மதுராபாகியம் அனன்ய போஜ்யமீரே அப்படின்னு யார சோதனை பண்றோம் அப்படின்னு கேட்டார். விரஜயோஜி தபாங்க வேதனீயம் அப்படின்னார். அவன் எப்பேற்பட்டவன், ஒரு விரஜசூரியனுக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கலையா? அவன் எப்ப கிடைக்க போறான்னு காத்துருக்கேன். யாதவாதிரியன் போயிட்டு கடைசியில பண்ணது இந்த சோத்திரம். யாதவாதி சோகங்களே இந்த சோத்திரத்துல கோவாலமுத்தின்னு சேர்த்திருக்காரு சாமி. ஆனா இவ்வளவு பண்ணி இந்த பெருமான கிடைக்கலையேங்கிற வருத்தம். என்ன அவர் வருத்தம் தான், அந்த காலத்துல இவருக்கு ஆயர்வாதியில அவர்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு எதிர்மான் நமக்கு கிடைக்கலையேங்கிற குறை போட்டு சுவாமிக்கு. அதனால சாதிக்கிறார் அபங்கலோகனியம் அப்படின்னார். எம்பெருமான நாம் சோதிக்கணும் அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு சொல்றது பிரணவோதனு சர்வோத்யாத்மா பிரம்ம தள்ள சோமிச்சது அப்பிரமத்தேனவேத்யம் அப்படிங்கிறது. அதாவது எம்பெருமான என்ன பண்ணணும்னா பிரணவத்தை தியானம் பண்ணி பிரணவத்தினால பிரம்மத்தை நாம் அடையணும். அப்படி ஒரு வழி சொல்லிட்டு நாம் பிரபத்தி மார்க்க முடிவு செஞ்சிருக்கணும். அதே மாதிரி பிரணவத்தை உபயோகிச்சு எம்பெருமான்கிட்ட நாம் பிரபத்தி பண்ணி எம்பெருமான் அடையணும்ங்கிற ஒரு வழி. அது உபனிஷத்தையும் சொல்றது. அது எப்படின்னு கேட்டா ஒரு வேடன் என்ன பண்ணுவான், இல்லை நாணயத்தி அம்பை கூறான அம்பை அதை சொல்லி இது குறிபாத்து அடிப்பான். குறிபாத்து எப்படியான இந்த பறவை அடிக்கிறானோ அதே மாதிரி நாம் என்ன பண்ணோம், அந்த எம்பெருமான குறிபாத்து அடிச்சு குடிக்கணும். இல்லாட்டா கிடைக்காது. எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு உருவாங்கன்னா அதுக்கு பிரணவோ தனுகு பிரணவம் தான் தனுசு. பிரணவத்தையே தனுசாக நம்ம உருவாக்கலாம். அப்போ வில்லு அப்படின்னு கேட்டார், நம்ம ஆத்மா தான் வில்லு. நம்ம ஆத்மாவை அடிக்கடி பிரணவ உபாசனம் பண்ணி பண்ணி பண்ணி என்ன பண்ணும் கேட்டா நம்ம ஆத்மாவை வில்ல கூறாக்கி பண்ணும். அது நல்லா கூறாயிரு கூறாச்சுன்னா நம்ம ஆத்மாவிற கூறான வில்ல அடிக்கணும். எம்பெருமான பார்த்து எப்படி அடிக்கணும்னா அப்பிரமத்தேனவேத்யம். கொஞ்சம் ஏமாந்து கூடாது. தங்கத்தில் ஓசை வேண்டுகிறது இப்படி இரண்டு கண் திரும்பினா குறி எங்கேயோ போடும், வில்லு எங்கேயோ இருப்பாய், அதுல வேடம் ஜாதியா இருப்பான். அது மாதிரி நாம என்ன பண்ணணும், அந்த நம்முடைய ஆத்மாவாகிற வில்ல நன்னா பிரணவத்தை சொல்லி சொல்லி கூறாக்கி அது பிரணவமாகிற தரத்துல வச்சு அப்பிரமத்தேன வேத்யம். எது நமக்கு லட்சியம் அப்படின்னு பிரம்ம தல்லட்சியமுச்சதே. நமக்கு குறி எம்பருமன் தான் லட்சியம். அது அந்த லட்சியத்தை இம்மாதிரி பிரணவ தியானம் பண்ணி அடித்தா எம்பருமான நாம் அடைய முடியும் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. ஆக இப்படியான நாம் எவ்வளவோ பண்ணி எம்பெருமானத்துல பக்தி பிரபுத்தெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கோம் நம்ம, அப்படி இருந்து நமக்கு கிடைக்கலையே எம்பெருமான் என்று சாதிக்கிறார். இந்த இடத்துல அபாங்க வேதனியம் சாமி. பிரஜோகிக்கு ஆயிரம் வாரிகள் சொன்னான, ஆயிரம் எல்லாம் அவர்கள் எதன் அடிக்கிறான்னா அவளுக்கு பிரணவம் தேவையில்லை. புரிஞ்சா அவள் கண்ணாலே அடிக்கிறேங்கிறாள். புரிஞ்சா கல்லடி வெட்டாலும் படலாம், கண்ணடி வரப்படாதுன்னு ஒரு நியாயம் சொல்லி அவழக்கம். புரிஞ்சா கண்ணடி வெட்டுனாக்கே அவன் மேலவே முடியாது, அவன் வசத்திலேயே தூங்கி வைக்கணுவான். ஆக சில பேர் கண்ணடி வெட்டாக வீடு உருப்படாமல் போடும், சில பேர் கண்ணு எப்படி, சில பேருடைய கண்ணடி கடாட்சம் சுலபம் வளரும். ஆக கண்ணடிங்கிறது அவ்வளவு வசந்து தன்னால் அடிக்கிறது. அதனால இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், யுத்தம் சீகி சப்ரம் கதய நயன ஸ்ரீமுகாலோகினி அப்படின்னு சுவாமி சுகாச்சாரியன் சாதிக்கிறார். யுத்தம் ஸ்ரீகி கதய நயன ஸ்ரீ முகாலோகினி. ஸ்ரீமுகம் எம்பெருமானுடைய திருமுக மண்டலம். அந்த திருமுக மண்டலத்தை கோபுரங்களா பார்த்துட்டு இருக்கான். அந்த திருமுக மண்டலம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். அப்பதான் யசோதியானவர் அந்த காம்பகத்தினால கட்டி இருக்க சமயம். புரியுதா? அந்த சமயத்தில் எப்படி இருக்குன்னா சதாய நயன ஸ்ரீமுகன். தெரிஞ்சா கண்கள் அப்படியே வந்து பயம் வந்து சுற்றி நிற்கிறது. நடிகிட்டு இருக்கான் எம்பெருமா. சின்ன குழந்தை உருவம் தானே, அதனால குழந்தையான கட்டம் அப்படியே நடிகிட்டு பயத்தோட பார்த்துட்டு இருக்கான். அந்த மயக்கோடு இருக்கும் ஞான அந்த அவனுடைய திருமண மண்டலத்தை பார்த்தாக்க அவர் சுகர் சாயத்தை ஸ்ரீமுகம் அதான் ரொம்ப அழகா இருக்கு அந்த கூட்டம் சரிங்களா. எத்தனையோ புதுசா கண்ணன் அனுபவிக்கிறோம். அந்த நேரத்தில் கண்ணன் ஒரு பயத்தை நடிச்சு பயத்தோடு பார்க்குற காலத்துல அந்த துரோக மண்டலம் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியேற்பட்ட சீமுகத்தை பார்த்து இருக்க முடியாத ஆலோசனை விரைவில் அபாந்தம் அப்பேற்பட்ட விரைவில் யோசிக்கிறார். அதாவது ஆயுர்வாதிகள் உள்ள வாய்ப்புகள் அவருடைய கண்கள் சேர்ந்து கடைக்கள் பாருங்க. அதனால வேதனீயம் கடைக்கண்ணால பார்த்தாலும் காலத்தில் பாவனீசியம் அண்ணா அவருடைய கடைக்கண்ணால அடிக்கடி அறிவுறுத்த வந்த கண்ணம் சரிங்களா. அத மாதிரி இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட எந்தருமா ஒண்ணுமில்ல பாமராளர் செஞ்சாரா அந்த ஆயிரங்களுக்கெல்லாம் சேவகாதிதான் எனக்கு சேவகாதிக்கலையே என்று குறை. சரியும் சாதிக்கிற காலத்துல ஊரார்கள் எல்லாரும் காண உறவேறே ஊரா வெகு வெளியன் ஆயிற்சிகள் ஆர்த்தளிப்ப அப்படின்றார். ஊரார்கள் எல்லோரும் காண சொல்லுங்க எப்படி அடிச்சா அப்படின்னு ஏதோ இந்த கண்ணனை பிடிச்சு உடல கட்டி அடிக்கிறான் நாம கேட்டார் அப்படிங்கிற செய்தி ஒரு நூறு ஆயிரம் ஆயிரத்தி அவளா அந்த ஆயிரம் ஆயிரத்தி அத்தனை பேரும் ஓடி ஓடி இருந்தார். ஆக ஊரார்கள் எல்லாரும் காண எல்லாரும் வந்து பார்த்து இந்த நிலை உறவோட தீரா வெகுளியல் ஆயிற்சிகள் அந்த ஆயிற்சிகள்லாம் எப்படி வரா அப்படின்னு கேட்டோம்னா வெளியூர்கள் அப்பாங்க வேதனையும் சாமி சாய்ச்சிக்கா சொல்றேன் சுசி ரீதியா சில கல் என்ன சாய்க்கிற தீரா வெகுளிய ஆட்சியர் அதாவது தாங்க முடியாத கோபம் வாழ்க்கலாம். ஏன்னா ஒரே நாள் எத்தனை வயசுலயே சொல்றாமா சரிங்களா. எத்தனையோ கண்ணாவது பண்ணா போச்சு எத்தனையோ கண்ணையோ உடச்சு தண்ணி தள்ளி விடுறான் பிரயோகம் எல்லாம் பண்ணிவிடுறான் வேண்டியதான் அள்ளி சாப்பிடறான். இப்படி எல்லாம் மனசால கண்ணனால இருக்கிறதுனால இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஆக பொருளாதாரத்திலையும் தலையிட்டான் அதனால அவளுக்கு பணம் போடுது ஆயுஷ்களுக்குலாம் மோர் பெருசில்ல தயிர் பெருசில்ல அவளுக்குலாம் பால் பாலை போட்டு காய்ச்சி இட்டு கடைக்கு இட்டு கடைக்கு இருக்க வெண்ணெய் இருக்க அதெல்லாம் நல்ல வியாபாரம் அவளுக்குலாம். ஆக அதிக காய்ச்சி வெண்ணெய் வியாபாரம் அப்போது வெண்ணையெல்லாம் இப்படி வெண்ணிபிராணம் அப்படிங்கிற கோபம் அந்த ஆயுஷ்மான் இருக்கலாம். ஆக அவ என்ன பண்றா உடலோடு சீராடு ஆட்சியர்கள் அதாவது கோபத்தோடு இருக்கக்கூடிய ஆயுதங்களெல்லாம் வந்து பார்க்கலாம். அப்போ அந்த கோப கண் பார்வையே சுவாமி மேல வரும் கண்டான் மேல ஆயினா அது ஆயுத சுவாமி இந்த அப்பாங்க வேதனீயம் கோபத்தோட கண்ணால அடிக்கிறான் அல்லது கோபத்தோட கண்ணால சொல்ற அப்படியா என்ன என்ன அத மாதிரி பார்வைகள் ஆயுஷ்டர் இருக்கிற காலத்துல அந்த வேதனீயம் இத பாக்குற காலத்துல இத்தனை பேர் பார்க்கிற உடனே எம்பெருமானுக்கு கோபம் குழந்தைக்கு பயம் வருது மனசுல. ஐயோ அம்மா தான் அடிச்சா இந்த சரியான சொல்ல மாற்றோம்னு அவள்தான் நம்ம சொல்றதுக்கு அடிக்க போறாள் அப்படின்னு குழந்தைக்கு பயம் அந்த பயத்தோடு பாய காலத்தில் அத்தனை ஆயிரத்தி மயங்கி பேசலாம். அந்த பயத்தோடு கூட முகத்தை சொல்லிட்டு அவரை வாழ்க்கை வாழ்க்கணும் அப்படி சொல்லிட்டு அப்பேற்பட்ட கண்ணம் அந்த கண்ணன் எப்பேற்பட்டவன் மதுராபாக்கியம் அப்படின்ட்டான். மதுராபாக்கியம் எத்தனையோ நிலையை சொல்லிட்டு இருக்கு மதுராமாவனகிரி புண்ணியபாபீசுதா யஷ்யாமி ஜாதா ஜெகநாதா சாஸ்வாத் விஷ்ணு சமாதனஹா. பாரதத்தில் எத்தனையோ நகரங்கள் இருக்கு அழகான நகரங்கள் காரியம் இருக்கிறதுல எங்கக்கிறதா நிறைய இருக்கு இத்தனையோ விட்டு அடிச்சது யோகம் மதுரை அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி ஜெயிக்கும். மதுராபாக்யம் மதுரைக்கு அந்த யோகம் வந்தது. ஆக மதுராபாக்யம் அனன்ய போக்கியம் வேலை சாதிக்கப்படும். ஆக மதுரையில் இருக்கிறவா தான் அனுபவிக்கிறது புண்ணியம் பண்ணிருந்தா போது அதனால அங்க அனுபவிச்சான். ஆனா சரித்திர பிரகாரம் பார்க்கிற காலத்துல அவன் மதுரா பாக்கியமா இருந்தா தெரியல கடைசியில தான் மதுரைக்கு வந்தான். ஒளிச்சி மகனாய் பிறந்து ஓரிருவர் ஒளிச்சி மகனாய் ஒளித்தோழரா என்றபடி அன்னைக்கே மதுரை இருக்கு இதுக்கு போயிட்டான் கோகுலத்துக்கு போயிட்டான் அப்படின்ட்டு சுவாமி சாய்க்கம் மதுரா பாக்கியம் அப்படின்னு சாய்க்காரு அப்படின்னு கேட்டவனாக்கே வளர்த்து இப்படியும் பிரிக்கலாம் மதுரா அபாக்கியம் அப்படின்னு பிரிச்சா மதுரா பாக்கியம் சம்சத்துல ரெண்டு ஒண்ணுதான். அதனால மதுரா அபாக்யம் மதுரை கொடுத்து வைக்கல இந்த ஆயுஷ்மரை கொடுத்து வச்சா தம் கண்ணால அடிக்கிறதுக்கு இந்த ஆயத்தில கொண்டு வச்சா அப்படின்னு திருமணம் இருக்கலாம் போகுது சுவாமிக்கு. அதனால மதுராபாகியம் பொதுவா சாதிச்சா அங்க அவதரி செல்கிறாரே மதுரைக்கு பாகியம். மதுரா அபாகியம் அன்னைக்கே பிறப்பு கோபுரத்துக்கு போட்டிருக்கனால மதுரா அபாகியம் என்று பொருள் சொல்ல முடியாது. அதனால் சாதிச்சாச்சு மதுரா அபாகியம் அனன்ய போஜ்யமீரே அப்படின்னா பேர்பட்டவர் அப்படின்னு கேட்டோம்னா அனன்ய போஜ்யம் அந்த ஐஸ்வரத்தோட பிறனால அதாவது பக்தர்களை தவிர பிறனால அனுபவிக்க முடியாதவன். ராமாயண காலத்துல தண்டகாரணத்தில் வந்திருந்தான மகரிகளெல்லாம் ஐஸ்வரர்களாக இருக்கிறதுனால பக்தர்களாகினால பக்தர்களுக்கெல்லாம் அந்தந்த ஜென்மத்திலேயே மோட்சம் இல்லை. பிரபந்தனுக்கு தேகாவதானத்துல அதே ஜென்மத்தில மோட்சம். பக்தர்களுக்கு பிராரத்த கண்டன் எல்லாம் தலைவர்களில் எந்த கண்டத்தினால சரீரம் ஏற்படுறதோ அந்த சரீரத்தை அந்த ஜென்மத்தை அனுபவித்து பாக்கி கண்டங்களுக்கு பல ஜென்மங்களை வாழ்ப்பான். ஆக ராமன் அனுபவிக்கிற காலத்தில் நன்மத மன்மனாக அவன் சேவைக்கு சாதிச்சோடனே அவன் என்ன நினைச்சா மகர்ஷிகள்லாம் ஐயோ நாமெல்லாம் இப்ப ஆனா பிறந்து கலந்துட்டோன்னு இந்த அழகனை பார்த்தா நாமெல்லாம் ஏன் பெண்ணா பிறந்திருக்க கூடாது அப்படின்னு நினைச்சாலும் ராமன் அதை மனசுல இருந்து அப்புறம் அனுப்பிடுவீங்கன்னு அனுப்பிடுவிட்டாரு. எப்படி ஆயுத பாதையில் அவர்கள் மகர்ஷிகளாக ஆயுஷிகள் ஆவர்கின்ற காலத்தில் அதே ராமன் கண்ணனாக அவதரித்து அவர்களோடு கூடி குலாவும் கூடிய அவர்கள் நினைச்ச பாக்கியத்தை அவர்களுக்கு அதை கொடுத்தாரு சுகத்தவாரு. அதனால அனன்ய போஜ்யம் அனன்ய போஜ்யம்னா நிறைய போஜ்யம் அனுபவிக்க அனுபவிக்க மனசு தாங்கினா நேரம் அனுபவிக்கணும் எதோ எந்த வசதி தோன்றதோ அந்த வசதி நிறைவேயம் நிறைவேயம் போச்சு. அதை விட வசந்தது இறந்து கிடையாது அத்தோட்ட போச்சியம் அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம். அல்லது அனன்ய போச்சியம் அனன்யா அப்படின்னா பரமே காந்திகள் அவ எப்பேற்பட்டவா நம்ம பரமே காந்திகள் எப்பேற்பட்டவா அவள் தான் அனன்யாவில் வாழ்வு. அதாவது தேவதாரங்களே பிரயோஜனமாக தனக்கு பலமாக கருத மாட்டார். இன்னொரு தேவதைய அவர்கள் அணுகமாட்டார். அதே சொல்லி எம்பெருமான் எம்பெருமானே என்று ஒரு பிரயோஜனத்தை கருதாமல் இருக்கிறவன் அப்பேற்பட்ட பரவல் காட்சிகள் பிறரை மனசால அமைக்க மாட்டார். அனன்ய மனசால இருப்பார் எப்பொழுதும். அப்பேற்பட்ட அனன்யா நம்ம பெரிய பரமை காந்திகளுக்கு இந்த எம்பெருமான் எப்போதும் போக்கியம் நிறைவு போக்கியமாக எப்போதுமே இருந்திருப்பான். இந்த இடத்துல சுவாமி போக்கியம் அனன்ய போக்கியம்னு சாதித்தார். அனன்யாவுக்கு யாரை தவிர இன்னொருத்தருக்கு போக்கியம் இல்லைன்னா அவ என்ன யாருக்கு போக்கியம் இவன் அப்படிங்கிறது குறிப்பிடல இல்லையா. பொதுவாக அனன்ய போக்கியம் தான் சப்தம் வந்திருக்கு. அதுலேயே என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாக்க பரமை காந்திகளுக்கு போக்கியமோ எம்பெருமான் தனக்குத்தானே போக்கியம் எம்பெருமான் அவனே தன்னை அனுபவிக்கிறான். இது என்ன புதுசா இருக்கு தன்னைத்தானே அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சில பேர் நினைப்பான். சில பேர் நம்ம காலத்தில் பார்த்துருக்கிறான் கண்ணால பார்க்கறதுக்கு அழகா இருக்க மாட்டான். அவன் கோட்டை சொல்றது வந்து ரொம்ப அழகா அமைஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுதோ மனுஷன் நேரம் பார்த்தா அவனாக அப்படின்னு நினைக்க தோணும். அப்படி அழகா போட்டோ எடுத்துருவா சந்தர்ப்பத்தில் அந்த படத்தை திரும்பி திரும்பி அவன் ஆசிரியர் பக்கத்துலயே அது வச்சு திரும்பி திரும்பி அந்த போட்டோவில பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா நானே உலக அழகா இருக்குமா அப்படிங்கிற எண்ணம். அது மாதிரி எம்பெருமானும் தன்னை பார்த்து தானே சந்தோஷப்படுறான். பரமே காந்திகளுக்கு எப்படி பூஜ்யமோ அதே மாதிரி எம்பெருமான் தனக்குத்தானே பூஜ்யமாக இருக்காங்க. அப்படி கூட உண்டோ அப்படின்னு கேட்டவனா உண்டு. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி ரங்கநாதன் சன்னியில விரதானுஷ்டானத்தை பண்ணி வைக்கிறார் வசிஷ்டர். நீ ராஜகுமாரிக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ஏகாந்தமா இங்கே இருந்திருந்து ரங்கநாதனை சொல்லிட்டு பிரார்த்தனை நிற்க வேண்டியது. அப்பதான் நீண்டதால ராஜ்யத்தில் ஆழ்ந்து நல்லது பிரஜைகளுக்கு நல்லது பண்றதுக்கு வேண்டிய சக்தியை எப்பெருமான் கொடுக்கணும் உங்களுக்கு. அதனால விரதானுஷ்டானத்தை இங்க பண்ணுங்க சாப்பிடாம இருந்து ராத்திரி இருந்து கூட இருந்து பண்ணுவோம்னா எம்பெருமான் ரங்கநாதன் ஆராதிக்கிறார் அயோத்தியில அரண்மனையில. அப்போ பக்கத்துல பிராட்டி இருக்கா அந்த வால்மீகி அழகா சொல்றார் சகபத்யா விசாராட்சியா நாராயணம் உபாகமது நாராயணம் உபாகமது நாராயணன் அங்க ரங்கநாதன் ரங்கநாதன் சேவிக்கிறார். உயர்ந்த ஒரு பொருளை சேவிக்க அனுபவிக்கிற காலத்துல தனியா அனுபவிக்க முடியாது. ரங்கநாதன் போய் சேவிக்கிற காலத்துல நமக்கு அந்தரங்கமா இருக்கும், வரவே கண்ணவாட வாழ்ந்தான் நான் போயிட்டு வரவேண்டிட்டு வந்திருந்தாங்கன்னா பெருமாளை நினைக்க மாட்டான் அந்த சமயத்துல. ஐயோ அவன் சேவிக்கிறனாலே அவரையும் கூட ஐயோ வராம போயிட்டமே அப்படின்னு பெருமாள் சொன்னது இந்த நிலவு ஒன்று. அதனால உசந்த ஒரு அனுபவிக்க சகாயம் செல்வோம்.